ಮಾಂ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರೀ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸ್ಮದ್ ಗುರುಪರಂಪರಾಯೈ ನಮಃ. இது பர்யந்தம் மோக்ஷையில மோக்ஷத்துல ஆசை உண்டாகிறது எப்படி உண்டாகுமா, உண்டாகிறது என்ன கிரமம் அது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பார்ப்போம். இனி ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள், இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால ஒரு அபூர்வ விசாரம் ஒன்று பண்ண போற தேவிய. இப்போ இது வந்து எப்பதமான பணிகள் தான். ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பணாதிகரணம் அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஆறாவது அதிகரணம் ஆரம்பணாதிகரணம்னு பேரு. அந்த அதிகரணத்துல வைசேஷிகன் வந்து நம்மளை பார்த்து ஆட்சேபிக்கிறோம். அந்த ஆட்சேபிக்கிச்சு அதற்கு சமாதானம்னா சாதிச்சிருக்க எம்பெருமானார். அந்த விஷயத்தையே இங்க விசாரம் பண்ற சுவாமி. மோக்ஷம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இங்க யாராரு பிறக்கிறாளோ அவ எல்லாருக்கும் மோக்ஷம் கிடைச்சிடுமா, அல்லது சில பேருக்கு தான் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு வியவஸ்தா இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், ஜீவனை மூன்று விதமாக பிரிச்சிருக்கோம். நித்த சூரிகள் அப்படின்னுட்டு ஒரு வகையிறார், அதுக்கப்புறம் முக்தாள் அப்படின்னு ரெண்டாவது வகையிறார், மூணாவது பத்தாள் அப்படின்ட்டு ஒரு வகையிறார். அதனால சம்சாரிகள் ஒரு ஜீவன் வகை, முக்தாள் ஒரு ஜீவன் வகை, நித்த சூரிகள் அவ ஒரு ஜீவன். இந்த மூணு விதமா சொல்லிருக்கோம். இதுல பத்தாள் இருக்காளே, அந்த பத்தாள்ல அதுலதான் இப்ப கேள்வி வருது என்னன்னா, இந்த பத்தாள்லயே சில பேருக்கு மோட்சம் வரும் சில பேருக்கு மோட்சமே வராது, நித்த சம்சாரிகளாவே இருப்பாளாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நித்திய சம்சாரிகளா இருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அதற்கு சமாதானம் சாதிக்க போற சுவாமி. இது நித்திய சம்சாரிகளா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பட்சம், நித்திய சம்சாரிகள்ன்ற பட்சமே கிடையாது அப்படின்னு ஒரு பட்சம், நித்திய சம்சாரிகள் உண்டு அப்படின்னு ஒரு பட்சம். ரெண்டுத்திலயும் தோஷம் இருக்கு, ரெண்டுத்திலயும் தோஷம் இருக்கு அப்படின்னு தான் தோன்றது. இத வந்து நித்திய சம்சாரிகள் உண்டு இல்ல இந்த கேள்விய வேண்டாமே அப்படின்ற மாதிரி வியாக்கியாக்காரா போயிடுவார். ஆனால் பாஷ்யகாரர் திருவுள்ளம் வந்து நித்திய சம்சாரிகள்ன்றதே கிடையாது, நித்திய சம்சாரிகள்ன்றது கிடையாது அவ. ஆனால் அந்த அதுக்கு உபபத்தி பொருந்தல் பொருந்துதல் பொருந்து பொருந்து பொருந்தி இருக்குது பாருங்க, அந்த யுக்திகளும் சொல்ல போறேன் சுவாமி. இப்போ நித்திய சம்சாரிகள் சொன்னாக்கா ஒத்துண்டாக்கா என்ன தோஷம், நித்திய சம்சாரிகள் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன தோஷம் அப்படின்னு இத சொல்லி முடிச்சுடுற இந்த ஒரு ஸ்லோகத்தில். இவன் நித்திய சம்சாரி அப்படின்னு ஒத்த இருக்கான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன தோஷம் வரும் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா சந்தேக பிராணிகளா இருக்கும். நாம எல்லாருமே சந்தேக பிராணிகள் தான். சந்தேக பிராணிகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நித்திய சம்சாரின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்ப நித்திய சம்சாரி நான் இருக்கணும், நான் தான் நித்திய சம்சாரியோ அப்படின்னு எனக்கு தோண்டிட்டு இருக்கு. நித்திய சம்சாரின்னு எனக்கு தோண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், நான் வந்து நித்திய சம்சாரியா ஆயிட்டேன்னாக்க அப்ப எனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்ப நான் எதுக்கு மோட்ச உபாயத்தை அனுப்பிக்கிறது போதும் பிரவர்த்திக்கணும் வேண்டாமே, ஏன்னா நான் தான் நித்திய சுந்தரியே, நான் எவ்வளவு பிரவர்த்திச்சாலும் எனக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னு தோணுதும். அப்படின்னு தோணுடுத்துனாக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த மோக்ஷோபாயத்தை அரசிக்காம நானுக்கு வந்தாரி அப்படின்னு இருந்துட்டு எல்லாரும் இதுல இது பண்ண ஆரம்பிச்சிருவா, லௌகீக விஷயத்திலேயே பிரவர்த்திக்க ஆரம்பிச்சிருவா, பிரவர்த்தி தர்மத்துல அவ பிரவேசிச்சிருவா, நிவர்த்தி தர்மத்துல வரமாட்டான். உதாரிக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் நாராயணோ பிரவீத் அப்படின்னு. பிரஜாபதி சதுமுக பிரம்மா அவர் என்ன பண்ணாக்க, நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை பிரவர்த்தி லட்சண தர்மத்தை உபதேசிச்சாராம். அதாவது இந்த ஐகிக்க ஆமஸ்திக சாமிய விஷயங்கள், அல்ப விஷயங்களுடைய பிரவர்த்தி இருக்கு பாருங்க, அந்த தர்மத்தை அவர் உபதேசிச்சாராம். ஆனால் நாராயண ரிஷி பகவான் அவர் என்ன பண்ணாருனாக்க, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ அப்ரவீத், நாராயண ஆகிற ரிஷி அப்ரவீத் உபதேசித்தார் நிவர்த்தி லட்சண தர்மம். நிவர்த்தி லட்சணத்தினை பண்ணணும், அதுதான் சரி அப்படின்னு உபதேசிச்சார் அப்படின்னு இருக்கு. இப்போ இவ என்ன கேட்கிறான், நீங்க நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சம் வச்சுட்டாக்கா, எல்லாருமே நித்திய சம்சாரி தன்னை நினைச்சுக்குவான், நாம நித்திய சம்சாரியா, நமக்கு நித்திய சம்சாரின்னு வந்துடுச்சோம்னாக்கா அப்ப நமக்கு மோட்சம் கிடைக்க போறது இல்லை. மோட்சம் கிடைக்கலன்னாக்க நாம எதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அதனால தேவை இல்லாம எதுக்கு இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அதனால நமக்கு இன்னும் மோட்சம் கிடைக்க போறது இல்ல, எவ்வளவு சிரமப்பட்டாலும் நமக்கு ஒண்ணே இல்லை, அதனால நாம என்ன பண்ணலாம், எதையும் அனுஷ்டிக்காம லௌகிக சுகத்திலேயே இருந்துள்ளாம் அப்படின்னு தோணிடும் தோணுறதுனால இது வந்து நம்ம என்னத்துக்கோசரம் இது பண்ணணும் தோணுறோம். அதனால நித்திய சம்சாரி பட்சத்தை எப்படி ஒத்துக்க முடியும், அதனால அது வராது அப்படின்னுட்டு அவ சொல்றாது. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாய்க்கிற, ஏன் இத மாதிரிலாம் நினைக்கிறீங்க, அதுவே தவறு. காரணம் என்னன்னாக்க, மோக்ஷாஸ்திரங்கள்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னாக்க, நம்ம பகவத்கீதையெல்லாம் நம்ம சேவிக்கிறோம், அதுல பிரமாணம் நிறைய உபதேசிக்கிறார், என்ன சுதன்மை நிதனம் சேயா பரதன்மோ பயாவகா அப்படின்னு சொல்ற. அதனால இதெல்லாம் சிரமமா தான் இருக்கும், உபாயத்தை அனுப்பிக்கிறதுங்கிறது சிரமம்தான், அதுக்கோசரம் அனுப்பிக்காம படுதுதான் பிரயத்தனப்படுது. பிரயத்தனப்பட்டாக்க யாரு பிரயத்தனப்பட்டு பண்றானோ அவனுக்கு நிச்சயம் முடியும். இதுதான் மோக்ஷாஸ்திரங்கள்லாம் நமக்கு உபதேசிக்கிறது. அப்படி கணக்க இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய சாஸ்திரங்கள் வேண்டவே வேண்டாமே, வேண்டவே வேண்டாமே. இது போகிறோம், எத்தனை பேரு பிரம்ம வித்திய அனுஷ்டிக்கணும்ன்றது இல்ல, முதல்ல ஞானம். இன்னைக்குதான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் வேதாந்த தீபம் பேரலாளன் பத்திரிகைக்கு, என்ன எதை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாக்க, இத மாதிரி இந்த பிரவர்த்தி நிவர்த்தி எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எப்படின்னாக்க பரவித்யை அபரவித்யை அப்படின்னு ரெண்டு வித்தியா இருக்கு. முண்டகோபுரங்கள் சொல்றது, தேவித்யே வேதித்தவியே பராச்சா பராச்சே அப்படின்னு ரெண்டு வித்தியைகளை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னன்னா பர வித்யா அபர வித்யா. அபர வித்யான்னு நம்ம வாசிக்கிறவனே, இந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறது அபர வித்யா. பரவித்யா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரவித்யாக்க பிரம்ம சாட்சாத்காரத்துக்கோசரம் உபாசனம், பக்தி ரூபா பண்ணமான உபாசனம், அதுக்கு பேர் பரவித்யை பிரம்ம வித்யன்னு பேரு. அத பண்ணணும் அப்படின்னு சொல்றது. லோகத்தில் இருக்கிறவா எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்துல தன்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுண்டு இது போதும் பிரவர்த்திக்கிறானா இல்லையா, ஏதோ ஒரு நல்ல மார்க்கம் நமக்கு வராதா, ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க, அது லௌகிகமோ வைதிகமோ எதுவானாலும் வச்சுக்கோங்க, அந்த இதுல பிரவர்த்திக்கிறானா இல்லையா. அதனால இவன் பிரவர்த்திச்சான படிப்படியாதான் வரும் எல்லாம். ஒரே சமயத்துல நம்ம நினைச்ச உடனேயே நமக்கு கிடைச்சிடாது மோட்சம், நினைச்ச உடனேயே நமக்கு வந்து உபாயத்தை அனுப்பிச்சிட முடியாது, நமக்கு சித்திச்சிடாது. அது எவ்வளவோ இருக்கு அதுல தடங்கள். தயாம்சி பகவிஜானி, இதுவும் உத்தமமான புருஷார்த்தத்துக்கு போகிறோம், உத்தமமான உபாயத்தை அனுப்பிக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம சுலபமா சரணாகி பண்ணிட்டு போயிடுறோம். சரணாகி பண்ணிட்ட உடனே உத்தரகிருத்தியம் பண்ணணும்னு சொல்றது. உத்தரகிருத்தியங்கள்னா என்னது அப்படின்னாக்கா, பெருமாள் சிந்தனையை தவிர்த்து, பாகவத சிந்தனையை தவிர்த்து, ஆச்சாரியா சிந்தனையை தவிர்த்து ஒவ்வொருவரும் கிடையாதுன்னு இருக்குது. ஆனால் தேக யாத்திரை முக்கியமா போயிடுறது. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தேக யாத்திரையை நம்ம பிரவர்த்திதான் ஆகணும். நம்ம பரஞ்சாதம் பண்ணிட்டோம், ஆனா தேக யாத்திரையை விட்டுற முடியுமா? சாப்பிட வேண்டாமா? குழந்தைகளை பார்த்துக்க வேண்டாமா? ரசிக்க வேண்டாமா? அப்பா அம்மா ரசிக்க வேண்டாமா? எல்லாம் இருக்கே நமக்கு, அத்தனையும் பண்ணிதான் ஆகணும். அதனால அது பிரவர்த்திச்சுன்னு இருக்கும் அது. அதனால இதனாலே நம்ம எவ்வளவோ தள்ளுறது, எவ்வளவோ பாகவத விசாரப்படுறோம். யாரையாவது ஏதாவது சிந்தனை பண்றமா இல்லையா, அவர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார் அப்படின்னு நினைச்சா கூட சரி, அது பாகவத விசாரம் சொல்றது. அதனால எத்தனையோ தடங்கல்கள் வரும். அதனால உடனே சித்திச்சிடாது. பெரிய பெரிய யோகங்கள் எல்லாமே ஜடபரதர் உபாக்கியால் நமக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆதிபரதர் ராஜா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு உபாயத்தை அனுட்டிக்க ஆரம்பிச்சார் யோக பக்தி யோகத்தை. ஆனால் ஒரு மான்ல போய் மானை பார்த்துட்டு மான் அடிபட்ட உடனே அதுல லயிச்சு போயிட்டார். அடுத்தது மானா பிறந்து, அதுக்கப்புறம் ஜடபரதரா பிறந்து, அப்புறம் முக்தி அடைஞ்ச அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. அதனால பெரிய பெரிய யோகிகள் எல்லாமே விழுந்துடுறாரு. அதனால உபாயத்தை அனுட்டிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால யாருக்கு முக்தி வரணும்னு அருகதை இருக்குதோ அவளுக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இந்த விசுவாசம் தான், இந்த விசுவாசம்ன்றது நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிறது. விசுவாசம் சாஸ்திரம் தான் நமக்கு விசுவாசம் கொடுக்கிறது. காரணம் வந்து சாஸ்திரம்ன்றது என்னதுன்னா வேதம். வேதம் பொய்யானது சொல்லவே சொல்லாது, வேதம் பொய்யானது சொல்லாது. லௌகிக வாக்கியம் மாதிரி இல்லையே வேதம். நீங்க பேர சபரஸ்வாமி ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ற, லோகத்துல ஒருத்தன் பேசுறான் அது பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாமே, அந்த மாதிரி வேதம் சொல்றது கூட பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம், எப்படி நம்பறது? லோகத்திலேயாவது பரவாயில்ல, தேவதத்தன் நல்லவன், யஜதத்தன் கெட்டவன் அப்படின்னா ஒரு பிரதீதி இருக்குது, ஞானம் இருக்கு. அதை கொண்டு இவன் சொன்னா சரியா இருக்கும், தேவதத்தன் சொன்னா சரியா இருக்கும், யஜதத்தன் சொன்னா தப்பா இருக்கும் அப்படின்னு லோகத்துல தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை பத்தி யாருமே தெரியாது, அதனால வேதம் சொல்றத எப்படி நம்புறதுன்னு கேக்குறாரு. அதனால வேதம் கூட பொய்யா இருக்கலாம் அப்படின்னு ஆட்சேபம். அதுக்கு அவர் சொல்ற, நகி தேவதத்துவ சாமத்தே யஜ்யதத்துவாபி சாமத்தம் அப்படின்னு சொல்றாரு அவர். தேவதத்தன் கருப்பா இருக்கான்னுட்டு யஜ்யதத்தன் கருப்பா இருப்பானா? ஏன்னா அன்னித்வா தேவ, இவன் வேற அவன் வேற, அதனால இவனுடைய குணம் வேற, இவனுடைய சுபாவம் வேற, இவனுடைய பிரவர்த்தி வேற. அவனுடைய குணம் அவனுடைய சுபாவம் அவனுடைய பிரவர்த்தி வேற. அதனால வேதம் ஒண்ணு சொல்றதுன்னாக்கா அந்த வேதத்தை லௌகிக வாக்கியத்தை கொண்டு பார்க்காதீங்கோ. லௌகிக வாக்கியம் வேற, வைதிக வாக்கியம் வேற. அதனால இது வேற அது வேறதான். அப்படி இருக்கிறதுனால அதை கொண்டு இதை பார்க்காதீங்க, இதை கொண்டு அதை பார்க்காதீங்கோ. அதனால வேதம் சொல்றது அந்த சாஸ்திரத்தினால நமக்கு பிரவர்த்தி ஒரு முக்தி, நம்ம உபாயத்தை அனுப்பிச்சாக்கா மோட்ச நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நிச்சயம் பிரவர்த்தி வருமே. அதனால இவன் கேட்டானே வந்து, நான் தான் நித்திய சம்சாரி அதனால நான் எனக்கு மோட்சம் கிடைக்காது, ஏன் அந்த மாதிரி நம்பிக்கையை இழந்துடுறேன்? சாஸ்திரம் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லியிருக்குது. பொதுவா சாஸ்திரம் சொல்லச்ச அதுல வந்து நமக்கு சந்தேகம்னா வர வேண்டியது இல்லை, நமக்கு சந்தேகம் வர வேண்டியது இல்லை. அதனால இது நிச்சயமா பிரவர்த்திக்கலாம். அது அதனால நீ வந்து மாசத்தை நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சத்தை ஒத்துண்டோம்னாக்க நான் தான் நித்திய சம்சாரி, அதனால எனக்கு மோட்சம் வராது அப்படின்னு சிந்தனைப்பட்டாது. அந்த இதுவே கிடையாது. அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, கொத்திமங்கலம் சுவாமி லோகத்துல பாக்குறோம் ஒரு உபாயத்தை, எந்த எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த பலன் நமக்கு வேணும்னாலும் உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம், அதுக்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம். அந்த அனுஷ்டிச்சா கூட அதுக்கு பலன் வந்து உடனே கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன், காலம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் தான் நமக்கு அதுல ஹேத்துவா இருக்கும். அதனால ஏதோ நம்ம பண்ணினாக்க நிச்சயம் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். லோகத்தை பார்க்கணும், ஒருத்தனுக்கு பசி எடுக்கிறது, சலுகை பண்றான், சலுகை பண்ணான்னாக்க உடனே ஏதோ ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, அதை அவன் சாப்பிடுறான், அதனால அவனுக்கு பசின்றது போயிடுறது, பயம் கொண்டுடுறது, திருப்தி உண்டாயிடுறது, அவன் நிம்மதியா இருக்கானா இல்லையா. அதனால லோக விவகாரங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பலன் வேணும்னாக்க அதுக்கு வேண்டிய சாதனத்தை அனுஷ்டிக்கிறோம். அப்படி சாதனத்தை நம்ம அனுஷ்டிச்சோம்னாக்க அதனால நமக்கு பலன் கிடைக்கிறது. அத லோகத்துல பார்த்துதான் இருக்கோம், அந்த மாதிரிதான் இங்கேயும். அதே மாதிரி நம்ம பாக்குற இதுலயும் சரி, நாம எப்ப நான் ஆரம்பிக்கிறோம் அப்பவே எனக்கு பலன் வந்துடாதே. அதுவும் காமிக்கிறார், விவசாயம் ஒருத்தன் பண்ண போறான், இன்னைக்கு விதை விதைக்கிறான், நாத்து நடுறான், களை எடுக்கிறான், உரம் போடுறான், ஜலம் நீர் பாய்ச்சறான், எல்லாம் முடிஞ்சு ரெண்டே முக்கா மூணு மாசம் கழிச்சுதான் நெல் கிடைக்கிறது நமக்கு. அந்த நெல் வந்த உடனே உடனே அரிசி வந்துடாது, அதை கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அதை குத்தி அது பழைய அரிசி ஆகி அதன் பிறகு அதை தள்ளி பண்ணி சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். பலன்கிறது உடனே வந்துடாது, அதனால இவ்வளவு சிரமப்பட்டாதானே கிடைக்கிறது. அதனால எந்த ஒரு பலனை எதிர்பார்த்தாலும் அதற்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டிச்சுதான் ஆகணும், பிரயத்தனப்படணும். விசுவாசத்தினாலதான் எல்லாமே போயின்னு இருக்கு. அதனால சாஸ்திர விசுவாசம் பார்த்துக்கோங்க, சாஸ்திர விசுவாசத்தினால பாருங்க, லோக திருஷ்ட விவகாரின சாஸ்திர திருஷ்ட விவகாரத்துக்கும் போங்கோ. லோகத்துல எப்படி நாம அனுஷ்டிக்கிறோமோ, எந்த எந்த பலன் வேணும்னாலும் அதுக்கு வேண்டிய காரியத்தை பண்றோமா இல்லையா. உத்யோகினம் புருட சிம்மம் உபயித்தி லக்ஷ்மி அப்படிங்கிற நீதி சாஸ்திரக்காரா, எவன் ஒருவன் பிரயத்னத்தை உடையவனா இருக்கானோ அவனதான் லக்ஷ்மி வந்து அடைய, ஐஸ்வர்யம் வந்து அடையிறது. உத்யோகினம் புருட சிம்மம் நாலு நகி சுத்த சிம்மசிய முக்கிய பத்ததி அப்படின்னு வரும். ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குது, சிங்கம் காட்டு ராஜா மிருகராஜனா இருக்குது, அதுக்கோசரம் அது தூங்கிட்டு இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அது வாயில வந்து மான் விழுமன்னு அது சாப்பிடு என்ன அப்படின்னு, அதுவும் பிரயத்தனப்பட்டாதான் விழும். அதனால உத்தியோகம், உத்தியோகம்னா இந்த இடத்துல பிரயத்தனம்னு அர்த்தம், சொந்த உத்தியோகம்னா பிரயத்தனம்னு சொல்லணும். அந்த பிரயத்தனப்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும், அதனால பிரயத்தனப்படுந்தோம். ஆகவே இன்னொன்னு, நாம வந்து நான் பிரயத்தனம், நான் நித்திய சம்சாரியா, நான் போயிடுவேனா, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு நினைச்சுக்காதிக்கோம். எல்லாரும் நித்திய சம்சாரி இல்லை அப்படியே ஒத்துண்டா கூட, நித்திய சம்சாரின்ற பட்சம் ஒத்துண்டா கூட, ஏன் நித்திய சம்சாரி உன்ன நினைச்சுக்கணும், நீ நான் நித்திய சம்சாரி இல்ல, நான் வந்து இப்ப இருக்கிற சம்சாரியா, எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்க, அந்த சிந்தனை பாரு, அந்த சிந்தனையை வச்சுன்னு அப்படி பிரவர்த்திச்சா உனக்கு நல்லது கிடைக்குமே, அதனால அத மாதிரியே பிரவர்த்திக்கலாமே. இது வந்து மோட்ச விஷயம், லௌகிக விஷயத்திலேயே ரொம்ப தாமதமா எல்லாம் கிடைக்கிறது. இது வைதிக விஷயம், மோட்ச விஷயம், பரம புருஷார்த்த விஷயம், அதனால அது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால அதுக்கு வேண்டிய பிரயத்தனம் எல்லாம் பண்ணணும், நிறைய விக்னங்கள் வரும், அதெல்லாம் ஜெயிச்சு வரணும். ஆனா நான் நித்திய சம்சாரிகளா நிச்சயம் பண்ணிக்காதீங்கோ, அப்படி பண்ணிக்காம நீங்க பாருங்க. சரி, அப்படியே நான் நித்திய சம்சாரின்னு ஒத்துண்டா என்ன ஆயிடும்? நீ நித்திய சம்சாரின்னு இல்ல, நீ சரி நீ நித்திய சம்சாரி சொன்னதுனாலேயே அப்போ மோக்ஷார்த்த பிரவருத்தியே வராது அப்படின்னு நீ சொல்ற. ஆனா நித்திய சம்சாரியே கிடையாது, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட ஒரு பெரிய தோஷம் வந்து. என்ன தோஷம்னா, நித்திய சம்சாரி அவர் அங்கீகரிக்கிறது, அப்போ முக்தியத்தை பிரவர்த்தி வராது, முக்தி மோட்சத்துக்கோசரம் பிரவர்த்தி வராது, அதனால அவன் வந்து மோட்சத்தையே அடைய மாட்டான் அப்படின்னா. இப்ப நீ சொன்ன நித்திய சம்சாரின்றத ஒத்துக்கல, ஒத்தன் நித்திய சம்சாரின்றே ஒத்தன் கிடையாது, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் பட்சத்துல கூட இந்த மாதிரி பிரவர்த்தியே வராது, அவன் கூட மோஷத்துக்கு பிரவர்த்திக்க மாட்டான். ஏன் அப்படின்னாக்க, எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு தெரியுது, இப்போ நித்திய சம்சாரியே கிடையாது, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு தெரியுது. அப்போ எல்லாருக்கும் உண்டுனாக்க கிரமமா வருமா, வருது பிரகாரம், அல்லது எல்லாருக்கும் ஒரே சமயத்திலேயா, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல மோசம் வருமா அல்லது கிரமமா வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாருக்கும் ஒரே சமயத்துல வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்படி இல்லையே லோகத்துல, லோகத்துல இல்லையே. 47 வருஷம் முன்னாடி 1978 எங்க தகப்பனார் பணம் போயிடுச்சு, அவர் திருக்குழந்தை ஆனவன் பரஞ்சாதம் பண்ணிட்டு அதனால அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. எங்க தாய் ஆனது 2001 பணம் போயிடுச்சா, அவருக்கு அப்பும் மோட்சம் கிடைச்சது. இப்ப என்னாச்சு, இவா இந்த தேகத்தோட இருக்கிற பரியந்தம் அவ கஷ்டத்தை அனுபவிச்சுதான் இருக்கா, நம்ம அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். அவ வந்து உடனே ஒரே சமயத்துல போகலையே, நம்ம ஜென்ம ஜென்மாந்திரம் கூட எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கோம். அகன்யானி பூதானி கத்தியே அமாலை நித்தியபடி அரவத்துல புறம் வச்சுட்டே இருக்கோம், எல்லாருக்கும் மோசம் கிடைச்சுதா? அல்லது போறவா வர்றவா அத்தனை பேர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே சமயத்துக்கு தான் கொடுக்க போறேன், நீ இன்னைக்கு போனாலும் ஒரே சமயத்து தான், நாளைக்கு போனாலும் ஒரே சமயத்து தான் சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே சமயத்துல நினைக்க வைப்பா, அவாவா இருக்குது. ஏன்னா இத மாதிரி நம்ம ஒத்துக்கல, எல்லாருக்கும் ஒரே சமயத்துலன்றது கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லல, யாரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறாளோ, யாருக்கு பிரார்த்தகமா முடியறதோ அவளுக்குதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பசு தாவதேவ ஜனம் யாவன் விமோக்ஷியே, அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம். எப்பொழுது இந்த தேகத்துல இருந்து அவன் விடுபடுறானோ அப்பதான் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சுத்தி சொல்லிடுது. அந்த தேகத்திலிருந்து விடுபடுறதுன்றது ஒரே சமயத்துல எல்லாருக்கும் இல்லையே, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல கிடையாது, அதனால ஒரே சமயத்துல மோட்சம்ன்றது யாருக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, கிரமமா வருமா அப்படின்னாக்க, இந்த கிரமத்துக்கு நீ ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும், எப்படின்னு சொல்லுது. அந்த கிரமம் சொன்னாக்க எந்த கிரமத்துல அவன் அடையணும் அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, கிரமம்ன்றது கூட யாருக்கு முதல்ல யாருக்கு கடைசி நேர்ந்துட்டு நிர்ணயம் பண்றது யாரு, பகவான் தான், அது நமக்கும் தெரியாது. பக்தி யோக நிஷ்ணான்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இதுல சூத்திரம், போகையினத்து தரே சபயத்வாபகம் பத்தியதே அப்படின்னு சூத்திரம், போகையினத்தும் இதரே கஷபயித்வா அதசம்பத்தியதே அப்படின்னு சூத்திரம். இதர க்ஷபனாதிகரணம்னே பேரு, அதாவது என்னர்த்தம், அங்க வந்து சந்தேகம் வந்துடுது, இந்த தோய் இப்ப நான் இந்த ஜென்மா எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஜென்மாவில நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நானும் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறேன். எந்த ஜென்மாவில எந்த உடம்ப கொண்டு நான் பக்தி யோகத்தை ஆரம்பிச்சனும் அந்த ஜென்மாவிலேயே அந்த உடம்பு முடிச்சவே எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா, அல்லது இந்த ஜென்மாவிலையும் கிடைக்கலாம், அல்லது வேற ஏதாவது நிறைய ஜென்மா எடுத்து நிறைய உடம்பு எடுத்துட்டு அதுல கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்து பக்தியோகனிஷ்டனுக்கு பிரபணனுக்கு இல்ல. அதுக்கு பூர்வபக்ஷி இந்த ஜென்மாவிலேயே முடிச்சிடும் அவனுக்கு அப்படின்றான். ஆனால் சித்தாந்தம் அப்படி சொல்லல. ஏன் அப்படின்னா பிராரப்த கர்மா எந்த ஜென்மாவில முடியும், எந்த சரீரத்துல முடியும்னு யாருக்கும் தெரியாது, அது அநியதமானது. அதனால இந்த இப்ப இந்த சரீரத்துல நான் பக்தி யோகத்தை ஆரம்பிச்சேன், இந்த ஜென்மாவளிய கூட எனக்கு முடியலாம், அல்லது பல ஜென்மாக்கள் எடுத்தும் முடியலாம், பல சரீரங்கள் எடுத்தும் முடியலாம், எப்பன்னு யாருக்குமே தெரியாது. இது நியதி இல்லை, நியமம் இல்லை அது அப்படின்னு அங்க சொல்லிட்டே இருக்கு. சூத்திரகாரனே நாலாம் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம் இருக்கு, இதர க்ஷபணாதிகரணம் இருக்கு. அந்த போகையின இதர க்ஷபணாதிகரணத்துல இத மாதிரி சாதிச்சிருக்க, ஆகையினால இந்த நிர்ணயமே பண்ண முடியாது. அதுல ஒரு சந்தேகம் வந்துடும், இப்ப நிர்ணயம் பண்ண முடியாது இல்லையோ, அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான், இப்ப யாரு முதல்லன்னு தெரியாது, யாரு கடைசியிலன்னு தெரியாது, ஒருவேளை நான் தான் கடைசி முக்தனா இருக்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நான் தான் கடைசி முக்தன் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடும் வச்சுக்கோங்க, அப்படி எனக்கு இப்பவே நான் மோட்சத்துக்கோசரம் உபாய தரத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, நான் எவ்வளவு பண்ணாலும் எனக்கு கிடைக்க போறது இல்ல, கடைசியில தான் எனக்கு கிடைக்கும் எனக்கு, அதனால அப்ப பண்ணிட்டா போச்சு, இப்பவே வந்து நான் என்ன பண்ண போறது, எனக்கு தேவையில்லை, நான் எவ்வளவு நான் பிரயத்தனப்பட்டாலும் எனக்கு கடைசியில தான் கிடைக்கலாம், ஏன்னா நான் தான் கடைசியோ என்னமோ யாருக்கு தெரியும் அது, அதனால நான் இப்ப எதுக்கு பண்ணணும், நான் பண்ணாமலே இருக்கலாமே. அதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனையும் வந்துடும் தனக்கு. நீ போன பட்சத்துல என்ன சொன்ன, நான் தான் நித்திய சம்சாரியோ அதனால எனக்கு மோட்சம் கிடைக்காதோ, நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணணும், அதனால நான் புரோட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்ப என்ன சொல்ற சுவாமி, என்ன கேக்குற, இவன் நான் தான் கடைசி முக்தன் அப்படி என்ன நீதி இல்லையோ, அதனால நான் கடைசி முக்தனா இருந்தேன்னாக்க இன்னைக்கே நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணும், இன்னைக்கே நான் பிரயத்தனப்பட்டாலும் எனக்கு லாபம்னு இல்லை, மோட்சம் இப்ப எனக்கு கிடைக்க போறது இல்லை, அதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உபாயத்தை அனுப்பிக்கிறதுல விமுகனா ஆயிடுவான், உபாயத்தை அனுப்பிக்க மாட்டான், அனுப்பிக்க மாட்டான்னாக்க அப்ப எதுக்கு இது, ஏன்னா லோகத்துல எல்லாருக்குமே ஆலசியம் தானே, நான் கடைசியா தான் கிடைக்கும் போது நான் இப்பயே பண்ணணும் அப்படின்னுட்டு சோம்பேறித்தனம் வந்துடும். எல்லாருமே ஆலசிய பட்சபாதிகள் தான், நமக்கு பின்னாடிதான் இப்பயும் முதல்லயே பண்ணி வச்சுட்டு என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு தோணுது. அதனால யாருக்கு எல்லாருமே அதை நினைச்சான்னு வச்சுக்கோங்க, நான் தான் கடைசி குப்தன், நான் தான் கடைசி குப்தன் அப்படின்னு நினைச்சிருந்தான் வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் வந்து மோட்சத்துக்கோசரமே அவன் பிரவர்த்திக்க மாட்டான், உபாயத்தை அனுப்பிடுறது அவனும் பிரவர்த்திக்க மாட்டான், அப்போ ரெண்டு பட்சமும் ஒரே தோஷம்தான். ஒத்தன் நான் தான் நித்திய சம்சாரி அப்படின்றதுனால அவனும் புரோட்டிக்க மாட்டான், இந்த பட்சத்திலையோ நான் தான் கடைசி முக்தன், அதனால இப்ப அது கடைசி முக்தன்னா என்ன அர்த்தம், எத்தனை யுகமோ யாருக்கு தெரியும், எத்தனை ஜென்மாவோ யாருக்கு தெரியும், அத்தனை ஜென்மாக்கள்ல எனக்கு ஒண்ணும் கிடைக்காதே, நான் எதுக்கு பண்ணணும், அதனால நான் உபாயத்தை அனுப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தோன்றது. அப்படி தோன்றதுனால இது வந்து எதுவுமே கிடையாதுன்னு ஆயிடும், எதுவுமே கிடையாதுன்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நித்திய சம்சாரிகள் அப்படின்னு ஒத்துண்டாக்கா இதுல சிருஷ்டிங்கிறது பெருமாள் வந்து விடலேன்னு ஆகும். இது அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போற, இந்த ஸ்லோகத்தையும் போட்டுட்டு காமிக்கிறார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பின்னாடியும் சொல்ல போற நாயகத்துல சிருஷ்டி எதுக்கு வருதுனா வருது, சிருஷ்டி எதுக்கு வருதுன்னா பெருமாள் வந்து லீலாரசத்தை அனுபவிக்கிறான், லீலாரசத்தை விளையாட்டா எல்லாம் பண்றோம், கந்துகை இருவ ஜந்த ஹரே விகரசி கிரீடான் கந்துகைரிவ ஜந்துபிகி அப்படின்னு ஸ்லோகம் எடுத்திருக்காரு நேசியன் அர்த்தபஞ்சாதிகாரத்துல. அதாவது ஹே ஹரே, நீ வந்து பந்துகளை கொண்டு எப்படி விளையாடுவானோ ராஜாக்கள்லாம், அந்த மாதிரி நீ ஜந்துக்களோட விளையாடுற. கந்து கந்துக்கம்னா பந்துன்னு அர்த்தம். பந்துகளை வச்சுட்டு எப்படி விளையாடுவானோ அந்த மாதிரி நீயும் ஜந்துக்களை கூட ஜந்துக்களோட விளையாடுற சிருஷ்டியெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நீ பிரமாண பத்தி சொல்றது. இப்ப இவன் நித்த சம்சாரின்னு ஒரு பட்சத்தை ஒத்துண்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெருமாள் எப்பொழுதுமே லீலையாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், விளையாடுற சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதனால பெருமாளுக்கு அந்த சிருஷ்டிங்கிறது எப்பொழுது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தோணும், அப்படின்னு தோணும். ஆனால் இப்ப நித்திய சம்சாரியே ஒரு பட்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க, எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்துல மோட்சத்தை அடைஞ்சிடான்னு வச்சுக்கோங்க. அப்ப யாருமே இல்லையே, சம்சாரின்னுட்டு யாருமே இல்லை. அப்ப சம்சாரியே இல்லைன்னாக்க அப்ப சிருஷ்டி எப்படி? அவ அவளுடைய கர்மானுகுணமாக அவ போகத்தை அனுபவிக்கணும், அவ உபாயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தானே விவாதம் சிருஷ்டிக்கிறேன் நேற்றுலாம் சொன்னோம். இப்போ சம்சாரியே இல்லையே, எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சு விட்டா. இதுதான் அப்போ ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஆரம்பநாதிகரணத்துல வைதேசிகன் நம்மளை பார்த்து கேட்கிறான், ஒரு கல்பத்துல மொத்த மோட்சத்தை அடைகிறான், ஒரு கல்பத்துல ஒரு மொத்த மோட்சத்தை அடைகிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்பமா லட்சோபலட்ச கல்பங்கள் நீங்க எண்ணிக்கோங்க, அப்படியே போகட்டும். அப்படியே போச்சுன்னாக்கா ஒரு காலகட்டத்துல எல்லாருமே மோட்சத்தை அடைஞ்சிருவாடே. மோட்சத்தை அடைஞ்சிட்டாக்க எல்லா ஜீவராஜிகளும் மோட்சத்தை அடைஞ்சிட்டா, அதனால பெருமாளுக்கு வந்து சிருஷ்டியே பண்ண வேண்டாம் ஆயிடுமே அப்படின்னு ஆரம்பநாதிகரணத்துல வைசேதிகன் ஒரு கேள்வி கேட்கணும். அதற்கு பதில் சொல்லும் பொழுது பாஷகர் என்ன பாதிக்கிற, உனக்கு அந்த மாதிரி எப்படி சொன்ன, உனக்கு ஜீவராசி இப்ப நித்திய சம்சாரி இருக்கா இல்லைன்றதுக்கெல்லாம் போல பாஷகர். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த ஜீவராசிகள்லாம் அசங்கேயாள், எண்ணிக்கையே கிடையாது, இத்தனை பேர் தான் ஜீவன்கள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நித்திய சூரியர்கள் நமக்கு தெரிஞ்சு ஆனந்தங்களோட விஷக்தேனா ஆதிசத்தம் போட்டிருக்கும். அவன் அந்த ஆதிசத்தினால அவன் இவ்வளவுதான் கணக்கு கிடையாது நித்திய சூரியர்களுக்கு அப்படின்னுட்டு இருக்கு. பின்னாடி வரப்போம் இதே தரத்துல சுவாமி பாதிக்க போறேன். நித்திய சூரியர்கள் அசங்கியாக்கள், இவ்வளவுதான் கிடையாது, சங்கியே கிடையாது, அவ்வளவு பேர் இருக்கா நித்திய சூரியர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் ஜீவராசிகளும் அசங்கியாக்கள், சங்கியே கிடையாது, இத்தனை பேர் தான் கிடையாது. இல்லையே, 100 கடை இருக்கு, 1000 கடை இருக்கு, 10000 கடை இருக்குன்னு சொல்றவை, அந்த மாதிரி இத்தனை ஜீவன் அத்தனை ஜீவன் லோகத்துல கணக்கெடுக்கிறாருன்னு அதற்கும் பதில் சொல்றேன். அதெல்லாம் இப்ப இருக்கிற கணக்கை வச்சு நீங்க சொல்றேன், இதுக்கு முன்னாடி எத்தனை ஜீவராசிகள், இதுக்கு பின்னாடி எத்தனை ஜீவராசிகள், எத்தனை பேர் பிறந்தா, எத்தனை பேர் இருக்கான்னு எப்படி தெரியும்? எல்லாமே அசங்கேயால் தான், இத்தனை பேர் தான் கிடையாது. அசங்கேயமான ஜீவராசிகள்ல நீ வந்து கணக்கு சொல்றேன்னு சொல்றியே, அது எப்படி வரும்? அந்த கணக்குங்கிறது வரவே வராது. சங்கையில சங்கிய சொல்ல முடியாது, சங்கிய சொல்ல முடியாது, ஏன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாது. சரி, நமக்கு வேணா தெரியாம போலாம், பகவான் சர்வஜ்ஞன் தானே, அவனுக்கு தெரிஞ்சுட்டுமே, அவனுக்கு உண்ட வழி அது, அவனுக்கு வரட்டுமே அது அப்படின்னு அவன் தெரியலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சமாதானம், சர்வஜ்ஞன் சொன்ன என்ன தெரியுமா, பிராட்டியை பத்தி வரும், வரும் தேவித்வம் மகிமாவதிர்ன ஹரினா நாபித்வயா ஞாயதே. அம்மா பெரிய பிராட்டியாரு, உன்னுடைய மகிமைய ஹரினாலும் அறிய முடியாது, ஒன்னாலையும் அறிய முடியாது அப்படின்னுட்டு புறத்தாடுதான். ஒண்ணுமே தெரியும், அவனுக்கே தெரியாது அப்படின்னாக்க அவன் சர்வஜ்ஞன் சர்வைக்கியனுக்கு போய் தெரியாதுன்னு சொல்லிட்டா பெரிய தோஷம் வந்துருமே. சர்வைக்கியனுக்கு போய் அவன் கிஞ்சித்யன் அசர்வைக்யன் அப்படின்னு வந்துருமே, அது தோஷம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கும் பதில் சொல்ற வாஸ்தவன்தான். ஆனா ஒரு விஷயம், சர்வஜ்ஞத்தம்னா என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்தம். இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது சர்வஜ்ஞத்தம். உன்னுடைய மகிமைக்கு எல்லை அப்படிங்கிறது இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா தோஷம். எல்லையற்ற உன் மகிமையை போய் இவ்வளவு எல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க அதை எப்படி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுட்டுதான் ஆகும். இல்லையே, இல்லாத விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா ஆகாசத்தாமரை ஆகாசத்தாமரைன்னு சொல்ற, ஆகாச அரவிந்தம் ககனாரவிந்தம் சொல்ற, ககனாரவிந்தம் அப்படின்னுட்டு இந்த ஆகாச கபுஷ்பம் ஆகாசத்தாமரைங்கிறது யார் இருக்கானா? அது மாதிரி ஆகாசத்தாமரை நம்ம லோகத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம், அது கிடையாது. ககனாரவிந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றா, அது யாருமே பார்த்தது இல்லை. இல்லாத ககனாரவிந்தத்தை நான் பார்த்தேன்னு சொன்னான்னாக்க எனக்கு தெரியும்னு சொன்னா அவன் உண்மத்தன், அவன் பைத்தியம் அர்த்தம், பைத்தியம் அர்த்தம். அதனால இல்லாத ஒரு தாமர புஷ்பத்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தான்னா அவன் பைத்தியம், இல்லாததை இல்லாதத தெரிஞ்சிருந்தவன் தான் அறிந்து கொண்டவன். அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம். பிரம்மத்தை நான் தெரிஞ்சு கொண்டுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தமா. பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கலன்னு ஒருத்தன் சொன்னான், அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான்னு அர்த்தமா. ஏன்ன, பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு யாரால தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு துளி, ஒரு துளி. அவனுடைய வைபவம் அப்படிப்பட்டது பகவானுடையது, அதுல ஒரு துளி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் சர்வஜ்ஞத்தம்னாக்க ஜீவராசிகள் அசங்கேயால் எண்ணிக்கையே அற்றவாதா, எண்ணிக்கை அற்றவாத போய் பகவான் இவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? அது கிடையாது. அவன் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா? பகவான் ஜீவராசிகள்லாம் அசங்கேயால் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். எண்ணிக்கையற்றவர்கள் தெரிஞ்சுட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் அவனுடைய ஞானம், அதுதான் சரி. அதனால அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த இடத்துல. அதனால இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பத்தி இருக்குது, ஒரு விஷயம் தெரியுது. அதனால ஜீவன் ஜீவன்கள் எல்லாமே பகவானுடைய அம்சம்தான், அம்சம்தான். அம்சமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பகவத் அனுகிரகத்தினால ஒரு ஞானம் இருக்கு, பிரயத்தனம் வரும், பிரவிற்த்தி வரும். அதனால சம்சாரிகளா இருந்துட்டாக்க அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு யோகியதை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கிடைக்கும். ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுக்கு கிடைக்காது. அதனால நித்திய சம்சாரின்ற பட்சம் ஒத்துண்டாக்க நான் தான் நித்திய சம்சாரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரவர்த்தியே வராம போயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுவும் தவறு. ஏன்னா யாருக்கு தகுதி இருக்கோ அவன் அதுல பிரவர்த்திக்கிறான், யாருக்கு தகுதி இல்லையோ அவன் அதுல பிரவர்த்திக்க முடியாது, அவ்வளவுதான், அவனுக்கு கிடைக்காது. இல்லாத போனாக்க இவாளுக்கெல்லாம் ஒரு நியதி கிடையாதே, இப்பதான் மோஷம் கிடைக்கும் அப்படின்னா கிடையாதோ இல்லையோ, அதான் கிடையாதோ இல்லையோ. அதனால இப்படிதான் கிடைக்கும், இப்பதான் கிடைக்கும்னா கிடையாது. அப்போ நான் தான் கடைசியா மோட்சத்தை அடைய போறேன், அதனால நான் எதுக்கு பிரவர்த்திக்கணும் அப்படின்னு தோணலாம். அதனால பிரவர்த்தியில வரவே வராது பிரவர்த்தி அப்படின்னு நீ கேட்டையானாக்க அது ரெண்டு பட்சமும் உண்டு, ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் வரும். நித்திய சம்சாரி அங்கீகரித்தாலும் வரும், நித்திய சம்சாரி இல்லைன்னு சொன்னாலும் வரும். இது வந்து என்னன்னா தேசியம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க ரெண்டு பட்சத்தையும் சொல்லிட்டேன், ரெண்டு பட்சத்தையும் சுவாமி சாதிச்சுட்டு இது இருக்கு இல்லைன்றத ஒண்ணுமே சொல்லல, நித்திய சம்சாரியா அங்கீகரிக்கிறேதா இல்லையா அப்படின்னு. ஆனா சுவாமி தேசிகன் வந்து நித்திய சம்சாரின்ற பட்சத்தை அங்கீகரிக்கல, அங்கீகரிக்கல அப்படின்னு தான் தோன்றது அது அப்படின்னு சில ஆச்சாரியால் சொல்ற. பொதிமன் சுவாமியோ இந்த அர்த்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்ற இந்த கேள்வியே வேண்டாமே, இந்த கேள்வியே வேண்டாம், ஏன்னா இது தேவையில்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சந்தேகத்துக்கு கேள்விக்கு எல்லாம் அப்பாற்பட்டது, இதுக்கெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது. சாஸ்திரம் மோட்சத்தை பத்தி உபதேசிச்சுடுத்து, உபாயத்தை பத்தி உபதேசிச்சுடுத்து, நீங்க பிரவர்த்திங்கோ பிரவர்த்திங்கோ, பிரவர்த்திச்சாக்க அது சபலமாயிடுச்சுனாக்க எம்பெருமான் பரமகிருபையோட சித்தோபாயமாயிருந்து நம்மள அனுகிரகிப்பான். அளவு நமக்கு பிராப்தம் இல்லைன்னாக்க அப்ப பகவான் நிகரம் தான் பண்ணுவானே தவிர அனுகிரகிக்க மாட்டான். ஏதோ நமக்கு விரோதம் இருக்கு, சங்கல்பத்துல விரோதம் இருக்கு, அதனால நமக்கு வரல. அந்த சிந்தனையிலே இருந்தோம். அதனால இதுதான் சரி இது சரியில்லை அப்படின்றது வேண்டாம். அதனால இந்த பட்சத்தை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னாக்க நித்திய சம்சாரின்ற பட்சம் ஒத்துண்டா அவர் அல்ல. ஆனால் அவன் கூட பிரவர்த்திக்கலாம், மோட்ச உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுல பிரவர்த்திக்கலாம். சித்தோபாயம் திருவுள்ளம் உகந்தாதான் எதுவும் கிடைக்கும். சதஸ் நடந்துருந்தது அரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். சாம்பிராய அதிகரணம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த சண்டை வந்துட்டு சாங்காச்சார சுவாமி என்ன சுவாமி அப்புறம் நான் பார்க்கும் வரதாச்சாரிய சுவாமி மூணு பேருக்கும் அடைய வித்தியெல்லாம் அதிகரிச்சிருக்கேன் ஐயா சுவாமிக்கு அப்புறம் அப்பப்போ வாட்டில் சேவிக்கிறது எல்லாம். அப்போ என் டி ஸ்ரீனிவாசயங்கார் சுவாமின்னு ஒருத்தர் பெங்களூர்ல இருந்த இப்ப கூட இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சுவாமி இந்த மாதிரி பெரிய பெரிய மகான் மகான்கள்லாம் உட்கார்ந்தார். அந்த மாதிரி ஹாசன் ஸ்ரீனிவாச தேசிகாச்சார அந்த சுவாமி வல்லா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தார். எல்லாரும் உட்கார்ந்துருக்க அற்புதமா இருந்தது சதசு. அப்ப இந்த இதுல அடையன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உபாயத்தை அனுப்பிச்சாக்க மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்றத பத்தி ஏதோ பேச்சு வந்தது. அப்போ வரதாச்சார சுவாமி சாதிச்சார், உபாயத்தை அனுப்பிச்சதுனாலேயே மோட்சம் கிடைச்சி விடும் நினைக்காதீங்களோ, உபாயத்தை அனுப்பிச்சதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த கர்மா உண்டிதான் பிரதிபந்தகம் அழியும். அந்த உபாயம் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது, நமக்கு பிரதிபந்தகம் தடையா எது இருக்குதோ கர்மாக்கள் அதெல்லாம் அழியும் அவ்வளவுதான். மத்தபடி நமக்கு என்ன ஆயுது அப்படின்னா அந்த சித்தோபாயன் எந்திரமான் இருக்கான் பாருங்கோ, அவன் கருணையே காமிக்கணும் நம்ம கிட்ட. அவன் காமிச்சானாக நமக்கு பலன் கிடைச்சிடும், அவன் சங்கல்பித்தாதான் கிடைக்கும். அதனால சித்தோபாய அதீனமே தவிர்த்தது சாத்தியோபாய அதீனம் இல்லை. அதனால உபாயத்தை நம்ம அனுப்பிச்சதுனாலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும்ன்றது கிடையாது. அப்படி எனக்கு உபாயத்தை அனுப்பிக்க வேணாமே சொல்லக்கூடாது, உபாயத்தை அனுப்பிச்சே ஆகணும். அதனால அவன் பிரீதனாவான், பிரீதனாயிட்டான்னாக்க அவசியம் நமக்கு அனுகிரகிச்சிடுவான், அவசியம் நமக்கு அனுகிரகிச்சிடுவான். நேற்று அதெல்லாம் பார்த்தோம். ச மகாத்மா சுதுர்லபகா வாசுதேவ சதமதி, ச மகாத்மா சுதுர்லபகா, அப்படிப்பட்டவன் கிடைக்க மாட்டானே, அப்படிப்பட்டவன நான் விடுவனா அப்படிங்கிற கீதையில பகவான். அதனால சித்தோபாயனான எந்திரவான் நமக்கு அனுகிரகிச்சிடுவான். ஆகையினால இந்த மோக்ஷார்த்தம் அது நித்திய சம்சாரியோ அல்ல அந்த பட்சத்தை ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி, இது நமக்கு உபாயத்தை அனுப்பிக்கிறதுன்றது அவசியம் கர்த்தவியானது, அவசியம் நம்ம அனுப்பிச்சே ஆகணும். அப்படி அனுப்பிச்சாதான் பகவான் சித்தோபாயமா இருந்து கொடுக்கறது கொடுக்காதது அவன் பார்த்துட்டுவான். அதனால இந்த சமயத்துல இது ரெண்டு பட்சம் இருக்கு, அதை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். கச்சித்தே நித்யபத்த கிமயம் அகமிதி ோருபேட்சாமுக்தியமுக்திமஹமிதி நேபி அதுமுக்தரன் சர்ஸ்தித்தி அவிரதி அதுவே அந்யதா அந்யே அப்படின்னு சாச்சுட்டார். அதாவது கச்சித்து நித்திய பத்த சேர் நித்திய சம்சாரி எப்பொழுதும் சம்சாரியாக ஒருத்தன் இருக்கான், அதாவது நித்திய சம்சாரியா தான் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மோசமே கிடையாதுன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும், அகம் கிம் அயமிதி, நான் தான் அந்த நித்திய சம்சாரியோ அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் சந்தேகம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்படி சந்தேகம் வந்துருச்சோம்னாக்க முமுக்ஷோகோ, மோக்ஷத்துக்கு ஆசை இருக்குது பாருங்கோ, அதுல இருந்து உபேக்ஷாஸ்தியா, மோக்ஷத்துக்கு யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கே உபேட்சை வந்துடும், அலட்சியம் வந்துடும். எதுக்கு நாம பண்ணணும், நாம தான் வந்து நித்திய சம்சாரி ஆயிடுறோமே, என்ன பண்ணாமல் நமக்கு பிரவருத்தி வராது, பலன் கிடைக்காது, அதனால வேண்டாம் அப்படின்னு தோணுடும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். அதற்கு பதில் யுக்தஸ்ய, மோக்ஷத்துல யாருக்கு யோக்கியதை இருக்குதோ அவனுக்கு முக்தி, மோக்ஷமானது திருடம் நிச்சயமா கிடைக்கும், பவதி மோக்ஷ நிச்சயம் கிடைக்கும், இது பிரத்யயா அந்த விசுவாசத்தினால, அந்த விசுவாசனுக்கு என்ன சாஸ்திரம் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கு, அதனால இது பிரத்யயா அந்த அந்த விசுவாசத்தினால தத்ரவர்த்தே, அவனுக்கு பிரவர்த்தி வருமே, அவனுக்கு பிரவர்த்தி வந்துடும். அப்படி நீ கணக்க ஒத்துக்கலன்னாக்க ஏம்மா அந்த மாதிரி நீ கேள்வியே கேட்க கூடாது, நித்திய சம்சாரியா நான் தானோ அதனால எனக்கு பலன் வராதோ, மோட்சமே வராது, நான் எதுக்கு பிரவர்த்திக்கணும் அப்படின்னா உனக்கு தோணிடும் அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது தேவையில்லை. ஏம்மா நோ சே, சரி நித்திய சம்சாரி நித்திய சம்சாரியே இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட இந்த விரோதம் வருமே, தோஷம் வரும். நோச்சே நித்திய சம்சாரி இல்ல அப்படின்ற பட்சத்திலையும் அகம் கிம் அந்திய முக்தக, நான் தான் கடைசியா முக்தி அடைய போறேன், சியாமிதி நான் தான் கடைசியா முக்தியை அடைய போறவன் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் சிந்தனை வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, கேபி எல்லாருக்கும் அந்த மாதிரி சிந்தனை வந்துருச்சு, அப்படி வந்துருச்சுன்னு கேபி யாருமே அத்திய இன்னைக்கு முக்த உணவு எத்தேரன் மோசத்துக்கோசரம் பிரயத்தனமே பட மாட்டாளே, நான் தான் கடைசி முக்தன் அப்படின்னா எனக்கு என்னதுக்கு மோட்சம் ஆகணும், நான் எதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணணும், இன்னொன்னு எப்படியா இருந்தாலும் எனக்கு கடைசியா நான் தானே, கடைசியா எனக்கு கிடைச்சிட போகுது, அதனால நான் எதுக்கு இப்ப பண்ணணும், எப்படியா இருந்தாலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் தான் கடைசிய முக்தன் நான் தான் கடைசிய முக்தன் அப்படின்னுட்டு பிரயத்தனமே பண்ணாம போயிடுவாளே. முதல் பட்சத்துல நான் தான் நித்திய சம்சாரி அதனால பிரவர்த்திக்க மாட்டான்னு சொன்னாக்க நான் தான் கடைசி முக்தன் அதனால நான் எதுக்கு பிரவர்த்திக்கணும் மோட்சத்துக்கோசரம் அப்படின்னு தோணிடும், அப்படின்னு தோணிடுச்சுனாக்க அவன் பிரவர்த்திக்க மாட்டான் இல்லையோ, அதனால இப்போ யாருக்குமே மோஷம் கிடையாதுன்னு ஆயிடும், ரெண்டு பேருமே பிரவர்த்திக்கல, ரெண்டு பேருமே பிரவர்த்திக்காதனால யாருக்குமே மோட்சம் இல்லைன்னு ஆயிடும். அதனால ஒரே ஒரு பட்சம் இருந்து இந்த மாதிரி ஒத்துண்டாக்க ஒரே ஒரு ஒரு அனுகூலம், சர்க்க ஸ்திதி ஆதி, சர்க்கமோ ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி ஆதி சத்தத்தினால பிரளயம், இது சந்ததி அவிரதி, சந்ததி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதனுடைய அவிரதி, அது எப்பொழுதும் பண்ணின்ற பேர் பிரமாள், அது ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்கும் அந்த சந்ததி இருக்கு பாருங்க, அந்த கிரமமா அப்புறம் வரிசையா பண்ணிட்டு இருக்காரு, அது எப்பொழுதும் இருக்கும், அது எப்பொழுதுமே முடியாதுன்னு ஆயிடும். அதனால சாஸ்திரத்துல ஏதோ வாயமானி பூத்தானி ஜாயந்து அணிஜாதானி ஜீவந்தி எத்தகைய விஷம் விசந்தின்னா சொல்லி இருக்குது, அது எப்பொழுதும் நடந்துட்டு இருக்கும் அர்த்தம், ஏன்னாக்க நாம எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளவு நாள் தான் நடந்துட்டு இருக்கோம், நாம தான் எப்பொழுதும் இருக்க போறமே, என்ன நான் நித்திய சம்சாரி அதனால நான் மோஷத்துக்கு பிரவர்த்திக்க வேண்டாம், நான் தான் கடைசி முக்தன் அதனால இப்ப நான் பிரவர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே பிரவர்த்திக்காம வந்தாக்க எல்லாரும் கர்மட்டாளாவே இருப்பார், கர்ம விஷயாலாவே இருப்பார், எல்லாரும் சம்சாரிகளா இருக்கிறதுனால இவாளுக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, இவாளுக்கோசரம் போகங்களை சிருஷ்டிக்கிறது, அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். அதனால எப்பொழுதுமே இருக்கும். அதனால சாஸ்திரங்கள் சொல்றது இல்லையோ, இந்த பகவான் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாரையும் ரட்சிக்கிறார், எல்லாத்தையும் பிரளயத்துல நாசம் பண்றார் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையோ. அதனால எல்லா காரணமும் சரியாக எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கோம். இத்தேவம் இவ்வாறாக ஒரு பட்சிகள் சில பேர் அத மாதிரி சொல்றா. அந்நே இன்னும் சில பேரோ அந்நா நித்திய சம்சாரிகளே இல்ல அப்படின்னு சொல்றா. ஒரு பட்சம் நித்திய சம்சாரிகள் இல்லைன்னு சொல்றா, இன்னொரு பட்சம் நித்திய சம்சாரிகள் உண்டு சொல்றா. இப்படிதான் இருக்கு. அதனால நித்திய சம்சாரி பட்சமும் உண்டு. இது வந்து அனாதிகாலமா இப்படி இருக்கிறதுனால தெரிஞ்சது அது அப்படின்னு சொல்றாரு. சரி, இத மாதிரி ஆசையே வராதே, மோட்சமே எதுவும் பண்ண மாட்டாளே, இது இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கான்னாக்க, பிரமாணம் சொல்ற ஷிபாம் அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷோ, அது மாதிரி மாம் அப்பிராப்தியவ நிவர்த்தந்தே அப்படின்னா வாக்கியம் இருக்கு கீதையில. இந்த மோசமான வாக்காளே துஷ்பிரகிருதிகள் இவாளெல்லாம் தூக்கி அடிச்சுடுறேன். எங்க தூக்கி அடிக்கிறேன் தெரியுமா? ஆசுரீஷ்வேவ யோனிஷு, அசுர ஜென்மாக்கள், அதுல சேர்த்து விட்டுறோம் அவளு. அவ நித்திய சம்சாரியா தான் இருக்கலாம், அதனால கேள்வி வரும். அதனால இந்த மாதிரி பிரயத்தனம் இல்லாம போயிடும். பிரயத்தனம் இல்லாம போயிடுத்துனாக்க அவளுக்கு வந்து இதுவே கிடைக்காது, மோட்சமே கிடைக்காது. மோட்சமே கிடைக்காதுன்னாக்க அப்போ எந்த ரெண்டு பட்சமும் சித்திக்காதுன்னு ஆயிடும். ரெண்டு பட்சமும் சித்திக்கலன்னாக்க யாருமே மோட்சத்தை அடைய மாட்டார், யாருமே மோட்சத்தை அடைய மாட்டார். யாருமே மோட்சத்தை அடையாததுனால சிருஷ்டி ஸ்திரி பிரளயங்கள்லாம் கிரமமா நடந்துட்டே இருக்கும். வேற ஒண்ணுமே காரியம் நடக்காது, வேற ஒரு காரியம் நடக்காது. அதனால பாபம் பிரஜான் நாபயதி கிரியமான புன புனக அப்படின்னு சொல்றோம்னுக்கோ, அந்த மாதிரி எப்பொழுதும் பாபத்தை பண்ணிட்டு இந்த கர்மத்தாலாவே கர்ம விஷயாலாவே வாழலாம் இருந்துருப்பா. இது நித்திய சம்சாரி பட்சத்தையும் சில பேர் சொல்றா, நித்திய சம்சாரி இல்ல அப்படின்னு இன்னொரு பட்சம், இந்த மாதிரி இருக்கு அது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல பொதுவா ரெண்டு பட்சத்தை சொல்லி ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் வரும். நீ ஒரு பட்சத்துல தோஷம் சொன்னா இன்னொரு பட்சத்திலையும் நான் தோஷம் சொல்லுவேன் அப்படின்னுட்டு சுவாமி இத பொதுவா கோடிக்கு காமிச்சுட்டேன் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்திலையும் அந்த மாதிரி ஒரு சில கேள்வியில கேட்டு பத்தி சொல்லிட்டு அது தீர்மானமா என்ன அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். இப்போ ஸ்லோகத்தை சரிக்கலாம். கச்சித்தே நித்ய பத்ம கிமயம் அகமிதி முக்ஷோருபேட்சா மைவம் யுக்தஸ்ய முக்தி பவதி திருடமிதி பிரத்யயா தன் பிரவர்த்தே நோச்சேத்யாம் அந்த்ய முக்தஹ கிமஹமிதி ந கேப்யத்ய முக்தௌ யதேரண்ய சர்கஸ்தித்யாதி சந்தத்ய விரதிரதை ஏவமேகே அந்யதான்யே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.